श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताख्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्यवाङ्कुरुतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहप्रसाम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये वन्दे बृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् கிருஷ்ணனுடைய கடித கட்டன சாமர்த்தியங்களை கேள்விப்பட்டு தேவகி தான் இழந்த 6 குழந்தைகளையும் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுற, அதை கண்ணனிடத்துல தெரியப்படுத்துற. கண்ணனும் அதுக்காக ரசாதலத்துல இருந்த பலிச்சக்கரவர்த்தியனுடைய பிரதேசத்துக்கு போய் அங்க பலிச்சக்கரவர்த்தியோட இருக்கிற அந்த கண்ணனையும் 6 பேரையும் அழைச்சிட்டு வந்து தேவகிக்கு மறுபடியும் காண்பிக்கிறார். தேவகிக்கும் தன் தன்னைக்கு அவள் ஒரு தாய்மையினாலே ஏற்பட்ட ஒரு தன்யத்தை பானம் பண்ணும்படியாக அவளை பண்ணி, கிருஷ்ணன் பண்ணின தன்யத்தை இவர்களும் பானம் பண்ணினதுனால இவளுக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தையும் கண்ணன் வழங்கினார் என்பதை இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்போ அடுத்தது சுபத்ரையினுடைய கல்யாண விஷயத்தை பத்தி பார்க்க போறது. பிரம்மன் பிரம்மன் வேதித்தும் இச்சாமி ஸ்வசாரம் ராமகிருஷ்ணயோ யசோபயமே விஜய பிதாமகி. பரீட்சித் மகாராஜா சுக்கர பார்த்து கேக்குற, சுவாமி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. பலராமருக்கும் கண்ணனுக்கும் சகோதரியாக இருந்த சுபத்ர, அந்த சுபத்ர வந்து எங்க பாட்டி, எங்க பாட்டியே எங்க தாத்தா அர்ஜுனன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் சுமுகமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா, எப்படி கல்யாணம் நடந்தது எங்க தாத்தாக்கு பாட்டிக்கு இத கேக்குற, அத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அத நீ சொல்லணும்னு சொன்ன பிற்பாடு சுக்கர் சொல்றேன். அர்ஜுனத்தீர்யாத்திராயாம் பரியட்டன் அவனீம் பிரபு கத பிரபா சிருணோன் மாதுலேயேஹிம் ச ஆத்மனஹாம் துரியோதனாய ராமஸ்தாம் தாசதீதி நசாபரே தல்லித்து சயதி பூத்வா த்ரிதண்டி த்வாரகாமகாதே. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்காக இப்படி போயிருந்தானா, அப்படி போயிட்டு இருக்கே பிரபாச தீர்த்தத்த போகச்சே ஒரு சமாச்சாரம் காதல விழுந்துதான். பலராமர் இந்த தன்னுடைய உடன் பிறந்தவளாக இருக்கிற சுபத்ரைய துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுற, வசுதேவருக்கும் கண்ணனுக்கும் சுபத்ரைய துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அவ்வளவா விருப்பம் இல்லை. தன்னுடைய மாமா பொண்ணு, அர்ஜுனுடைய மாமா பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பேசிட்டு இருக்கான்ற சமாச்சாரம் காதல விழுந்தது. அந்த காலத்துலாம் ஆத்துல பெரிய பிள்ளையா இருக்கிறவ பொறுப்படுத்து தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைப்பா, இந்த குடும்பத்துல ஒரு பொறுப்பு எடுத்துட்டு. அந்த மாதிரி பலராமரும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டுதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சுபத்ரைக்கு நல்ல இடத்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ண. பலராமருடைய சிஷ்ய துரியோதன பலராமரிடத்துல கதா யுத்தம், துவந்த யுத்தம் இதெல்லாம் எப்படி பண்றதுன்றத சிக்ஷை பண்ணின்றவன் துரியோதனன். அதில் துரியோதன இடத்துல ஒரு பிரீத்தி பலராமருக்கு, அதில் தன் சிஷ்யனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னு பலராமர் ஆசைப்படுற. பிரகிருத்தியா துர்குணத்தோட இருந்திருக்கிற துரியோதனனுக்கு போய் தங்களுடைய தங்கைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கண்ணனுக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி வசுதேவருக்கும் இஷ்டம் இல்லை. ஆனாலும் பலராமர் கொஞ்சம் ஆற்றுல பெரியவரா இருந்துட்டு பெரிய பிள்ளையா இருந்துட்டு எல்லா காரியங்களையும் நடத்தி முன்னின்று நடத்தின்னு இருக்கிறதுனால செட்டுன்னு சொல்ல முடியல. இந்த வரன் வேண்டாம் வேற பாக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல. இதெல்லாம் பாக்குற இப்ப இந்த சன்னிவேசத்துல அர்ஜுனன் என்ன பண்றதுன்றது இந்த சமாச்சாரம் முழுக்க அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அர்ஜுன் என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். கேள்விப்பட்ட அர்ஜுனன் போட்டிருக்க வைஷ்ணவ சன்னியாசியா போனேரா, மீதி சன்னியாசிகள்லாம் ஏகதண்டம் ஒரே ஒரு கொம்புதான் வச்சுட்டு இருப்பா சன்னியாசிகள்ல. வைஷ்ணவ சன்னியாசிகளா இருக்கிறபடி வைஷ்ணவ சன்னியாசிகள் தான் திரிதண்டம் மூணு தண்டத்தை வச்சுருப்பா. இத கேள்விப்பட்ட உடனே திரிதண்டியாக அர்ஜுனன் கிளம்பி போறான். இதுக்கு போற ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு துவாரகாபுரிக்கு போனான். சன்னியாசி போன உடனே எல்லாரும் சன்னியாசிகளை வரவேற்கிறது காஷாயம் மாத்திரேனான்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு காஷாயம் முடிச்சிருந்தாலே போறோம். அவள்கிட்ட வேற குணங்களை நாம வந்து எதை பத்தியும் பார்க்காமல் அவளை சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. சன்னியாசிகளுடைய தர்மம் என்னன்னு கேட்டோம்னா கிராமிகராத்திரமாக இருக்கணும். ஒவ்வொரு ஊர்ல ஒரு நாள் போயிட்டே இருக்கணும். யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாது. எந்த ஊர்ல இருக்கவளுக்கும் யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாது. பிக்ஷை வாங்கிட்டு கிராமிகராத்திரமா தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் சன்னியாசிகளுடைய தர்மம். அது இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி இவனும் பாவனை பண்ணிட்டு சன்னியாசி ரூபமாக அங்க போறான். போன ஒரு சாதுர்மாச விரதம்னு மழை காலத்துல கிராமிகராத்திரமா போயிட்டு இருக்க முடியாது. மழை காலம் வந்ததுன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்க வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்ணுவா, மழை காலத்துல வரச்சே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷா எல்லாம் சேர்ந்து அந்த சங்கல்பம்னு சொல்ல இருக்க சாதுர்மாச சங்கல்பம்னு சொல்லிச்சு. அந்த சங்கல்பத்தும் போது இந்த நாலு மாசமும் இங்கே நீங்க இருக்க வேண்டியது, இங்க இருந்துட்டு நாங்க உங்களை ஆராதிக்கிறோம், நீ சங்கோச்சப்பட வேண்டாம். இந்த நாலு மாசத்துல யார சிரமப்படுத்துறமோ என்னமோன்னெல்லாம் நீ சங்கோச்சப்பட வேண்டாம். நான் வந்து நாங்க எல்லாருக்கும் சொல்லி எங்களை ஆராதிக்கிறோம். இன்னைக்கும் சாதுர்மாசம்னு சொல்லிட்டு சன்னியாசிகள்லாம் இந்த சாதுர்மாசம் ஆஷாட மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமில இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்வீஜ மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி பர்யந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாலு மாசம். இப்ப பக்காவை மாசாகன்ற கணக்குல ரெண்டு மாசம் வச்சுருக்கா. இப்போ இப்போ வார்ஷிக மாசம் வரைக்கும் நாலு மாசம் இருக்கிறதுன்றது. ஆனாலும் இதுக்கு சாதுர மாசம்னுதான் பேர் இருக்கு. இந்த சாதுர்மாச காலத்துல சன்னியாசிகளை ஆராதனம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல அதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல பார்த்தோம்னா தெரியும். சிவா அர்ஜுனன் சன்னியாச வேஷம் போட்டுட்டாச்சு. அங்க போனா வருஷாக்காலம் வந்துட்டு இந்த வருஷாக்கால பர்யந்தமா மழை பெய்யற காலம் ஆஷாட மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இந்த காலத்துலாம் வந்து அங்கே இருக்கணும்னு சொல்லி இந்த துவாரகையில் இருக்கிறவாள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. சரி அந்த ஊர்ல இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ ஒரு சமயத்துல சதத்ர வார்ஷிகான் மாசானே அவாத்தீதே சதாதனஹ பார்த்ததாதனஹ அப்போ ஒரு சமயத்துல பலராமருடைய கிரகத்துக்கு இந்த பிக்ஷைக்காக விஜயன் சன்னியாசி தானே, சன்னியாசி வேடம் போட்டுனால அதுக்கு பிரகாரம் வாசிக்கு போற. அங்க போனா பலராமர் ரொம்ப ஸ்ரத்தையா, இவர் அர்ஜுனன் எல்லாம் தெரிஞ்சுக்கல, அவர் ஒரு ஸ்ரத்தையா வந்து ஒரு சன்னியாசிக்கு எப்படி உபச்சாரம் பண்ணவும் அப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ண. அங்க சுபத்ரையும் இருந்துட்டு இருக்கான், சுபத்ரையும் விசேஷமான உபச்சாரம் பண்ணி பண்றான். அப்ப சுபத்ரைய பார்த்த உடனே தத்ர மகதீம் கன்யாம் வீர மனோரமாம் வீரர்களை எல்லாரையுமே ஆகர்ஷிக்கும்படியாக ஒரு அழகோட இருந்துட்டு இருக்கிற அந்த சுபத்ரைய பார்த்தாராம். அர்ஜுனன் பார்த்த உடனே அந்த சுபத்ரையினிடத்துல தன் மனசை அப்படியே ஈடுபடுத்த தனக்கு இருக்கக்கூடிய காதல சுபத்ரன் இருக்கக்கூடிய பிரீத்திய வெளிப்படுத்திடுறான். தாபி தஞ்சகமே வீட்ச நரீனாம் ஹதயங்கமம். தாபி இவன் மாத்திரம் இல்ல, அந்த சுபத்ரையும் அர்ஜுன இடத்துல அவளுக்கு ஒரு பிரகாரமா தெரிஞ்சுட்டா இது நிஜ சன்னியாசி இல்ல, இது கபட்ட சன்னியாசி தான் தெரிஞ்சுட்டா. அதனால அர்ஜுனன் இடத்துல ஒரு பிரீத்தி அவளும் வெளிப்படுத்தினாளா. அசந்தி விடிதா பாங்கா, இப்படி கண்ணனாலேயே ஒரு ஸ்புன் சிரிப்புனாலேயும் கண்ணனாலேயும் தன்னுடைய எண்ணத்தை தெரியப்படுத்தினான்னு சொல்லி சொன்ன. இப்ப அவளையே நினைச்சிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். அர்ஜுனன் எப்படி அடையிறது என்னன்னு தெரியல, இது ஒரு பெரிய விசாரமா போயிட்டு. மகத்யாம் தேவயாத்ராயாம் ரதஸ்தாம் துர்கதிர்கதாம் அப்போ ஒரு சமயத்துல அந்த ஊர்ல ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவம் நடக்கிறது என்ன பண்றாருன்னா, இவாளுடைய சுபத்ரையனுடைய அம்மா தேவகிக்கு அர்ஜுனனுக்கு கொடுக்கறதுல இஷ்டம், வசுதேவருக்கு இஷ்டம், கண்ணனுக்கு இஷ்டம். இது ஒரு பிரகாரமா சுபத்ரைக்கு சொல்லிட்டா, சமாச்சாரத்தை சொல்லிட்டா. அர்ஜுனுக்கும் இவாளுக்கும் இதெல்லாம் இஷ்டமான்றதுன்றது தெரிஞ்சு போயிட்டு, இப்ப இவாளுடைய சகாயத்தோட கூட அதே சமயத்துல பலராமரை மீறிண்டும் அந்த சுபத்ரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல இவாளால. இப்போ அர்ஜுனன் ஒரு தேர்ல போற மாதிரி போகட்டு, இந்த பெரிய உற்சவத்துல சுபத்ரா ஒரு தேர்ல வர, அந்த தேர்ல வரைச்சு அந்த சுபத்ரையை கொண்டு போய் தான் தன் தேர்ல ஏற்றி உட்காந்து வச்சுட்டு தூக்கி ஆயிட்டு போகவே போயிட்டாராம். விதிராவிய குரோசதாம் ஸ்வாதாம் ஸ்வபலி மிருகராடிவ. இப்படி சுபத்ரை தூக்கம் பச்சு சுபத்ரைக்கு மெய்காப்பாளர்களாக சில பேர் வர, அவளுக்கெல்லாம் இது தெரியாது. அவள் இல்லாம விரட்டி அடிச்சுட்டு தேர்ல உட்காந்து வச்சுட்டு போயிட்டேரா. அர்ஜுனும் பத்து போயாச்சு, சுபத்ரையும் அர்ஜுனமும் கிளம்பி போயாச்சு. இது பார்த்த இது சமாச்சாரமும் பலராமருக்கு தெரியறது. தத்துவாட்சபிதோ ராம பர்வடீவ மகாத்மவகம். பலராமர் கூட ரொம்ப கோபக்காரர், லட்சுமணர் மாதிரிதான் பலராமரும். அவள்லாம் ஆதிசேகாவதாரமாகவும் சொல்லி சொல்றதுனால அது அந்த பலராமர் தன்னுடைய கோபத்தினால பார் இப்ப போய் அர்ஜுன் என்ன பண்ணிடுறான் பாருன்ட்டு பெரிய சைன்யத்தை எடுத்துட்டு அர்ஜுனோட சண்டை போட போற. அப்போ கிரகீத பாத கிருஷ்ணேன சுஹருத்தி சாத்தியசாமியதான். அப்போ பலராமர் திருவடியில பிடிச்சு, பலராமர் அவர் திருவடிய கண்ணன் பிடிச்சுண்டு, நீ இப்படி எல்லாம் கோச்சுக்குவானா அர்ஜுனன், நீ ஆர்வம் நமக்கு முறை பையன் தானே, பத்த பிள்ளை தானே, அவன் கல்யாணம் பண்ணா பண்ணின்னு போட்டோமே, அவனுக்கு என்ன குறவு இருக்கு, நீர் எப்படி துரியோதன இடத்துல என்ன குணம் இருக்குன்னு நினைக்கிறாரோ அத்தனை குணங்களும் அர்ஜுன் இடத்துல இருக்கு. இப்போ இதுல இல்லாத ஒரு அதிகப்படியான விசேஷம் என்னன்னாக்க, சுபத்ரையும் விரும்புறா அர்ஜுனனை, அப்ப சுபத்ர கல்யாணம் பண்ணின்னு போட்டோமேன்னு ஒரு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறமா அர்ஜுன் பலராமரும் சரின்னு ஒத்துக்கிறேன். அதோட எல்லாரும் இந்த சுபத்ரைக்கு கல்யாணத்துக்காக சீரெல்லாம் அனுப்பிச்சு வச்சு சுபத்ரைக்கும் அர்ஜுனுக்கும் விசேஷமா கல்யாணம் நடக்கிறதுன்னு இது சுபத்ரா கல்யாணம் பாகவதத்துல ஒரு விஷயமாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதே மாதிரி கண்ணன் தன்னையே தியானம் பண்றவளுக்கு எப்பவும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, அவளை எப்பவுமே மறக்கிறதில்லை என்பத இன்னொரு விருத்தாந்தம் ஸ்ருததேவர் பகுலாஸ்வன்ற ஒரு விருத்தாந்தம் அவளுடைய விருத்தாந்தம் மூலமாக தெரியப்படுத்துற. அதையும் இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். கிருஷ்ணசியாசீதே த்விஜஸ்ரேஷ்டஹ ஸ்ருததேவ இதி ஸ்ருதஹ கிருஷ்ணைகபத்யா பூர்ணார்த்தஹ சாந்தஹ கவிரலம்பட்டஹ. கிருஷ்ணனுக்கு ஒரு பக்தர், அவர் ஸ்ருததேவர்னு பேர். அவருக்கு ரொம்ப சாந்த, கண்ணனிடத்திலேயே சமஸ்தத்தையும் சமர்ப்பித்தவராக இருந்திருக்கவர், அந்த கிருஷ்ண பக்தியினால நிரம்பினவராக இருந்திருக்கவர். அவர் விதேக தேசத்துல மிதிலாபுரியில வாசம் பண்ணாராம். அந்த வாசம் பண்ணச்சு கிரகஸ்தாசிரமியாக இருந்து கூட அஸ்வஸ்தன விருத்தி, சிலோஞ்ச விருத்தி, அஸ்வஸ்தன விருத்தி, இந்த மாதிரி எல்லாம் பல விருத்திகள் சொல்லப்படுகின்றன. சிலோஞ்ச விருத்தின்னா அங்கங்க தானியங்கள்லாம் செதறி இருக்கும், செதறி இருக்கிற தானியத்தை கொண்டு வந்து அது மூலமாக தன்னுடைய அதை ஆகாரமாக்கிண்டு தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறது, இது சிலோஞ்ச விருத்தின்னு பேரு. அஸ்வஸ்தன விருத்தின்றது என்னன்னா நாளைக்குன்னு ஒண்ணு வச்சுக்காத, நாளைக்கு பெருமாள் சங்கல்பிப்பேன், நாளைக்காக நாம ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த எண்ணத்தோடு இருக்கிறது அஸ்வஸ்தன விருத்தின்னு சொல்லி சொல்றது. இப்படி உஞ்ச விருத்தி பண்றது அன்னைக்கு அன்னைக்கு உபாதான காலத்துல போய் அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உபாதான காலத்துல இப்படி ஸ்தோத்ராதிகள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அப்ப என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சுட்டு பெருமான் திருவாராசனத்தை நடத்துறது, இப்படி நடக்கிறது. இப்ப இவரும் அஸ்வஸ்தன விருத்திய மிதிலாபுரியில இருந்துட்டு அஸ்வஸ்தன விருத்தியை பின்பற்ற நேரம் நாளைக்குன்னு பத்தி ஒண்ணும் இல்லாத இன்னைக்கு என்ன இருக்கோ அது பெருமான் நாளைக்கு நான் பெருமான் சங்கல்பிக்க போறேன் அப்படியெல்லாம் அது இந்த பெருமாளுடைய திருவள்ளுன்ற ஒரு எண்ணத்தோட அவர் இருந்தாராம். எல்லா சமயத்திலையும் கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இப்படி இருந்தாராம். அதே மாதிரி அந்த ஊர் ராஜா ராஷ்டிரபாலகம், அவருக்கு பேர் பகுலாஸ்வரன் பேரு. அவரும் கண்ணனிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்தாராம். அவரும் மிதிலாபட்டினத்துல அவரும் இருந்து நிரகம்மான உபாவப்பி அச்சுத பிரியவு அகம்மான நிரகம்மான அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் எல்லாமே எம்பெருமானுடையது, நமக்கு ஏற்பட்ட ஒரு விபூதி அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது தான். ராஜாவாக இருந்தாலும் கூட தாம் பண்ணின புண்ணியத்தினால தனக்கு ஏற்பட்டதுன்னு எல்லாம் நினைக்காமல் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நமக்கு ஏற்பட்டதுன்னு நினைச்சுண்டு அப்படி அவர் வந்து கண்ணனையே தியானம் பண்ணிட்டு கண்ணனிடத்துல பக்தியோட அந்த ராஜாவும் இருந்தாராம். அப்போ பெருமாள் கண்ணன் இவா ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேராம். துவாரகாபட்டினத்துல இருந்து மிதிலாபுரிக்கு போறாராம். இந்த மாதிரி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணச்சே பெரிய சைன்யத்தெல்லாம் அழைச்சும் போல மகர்ஷிகள் எல்லாம் அழைச்சுட்டு போறாளாம். அங்க ஆருஹ்ய சகிம் முனிபிஹி வேதான் வேதேகான் பிரத்ய வைதேகான் விதேகான் பிரத்யோ பிரபு. இந்த விதேக தேசத்துக்கு குறித்து அங்கிருந்து கிளம்பி போறாராம். வைதேகி தான் அந்த விதேக தேசத்து ராஜாவுடைய பொண்ணு. அந்த மாதிரி விதேக தேசத்தை குறித்து கிளம்பி போறாளாம் பிரபு. நாரதோ வாமுதேவோ த்ரிஹி கிருஷ்ணோ ராமோ சீதோ ருணஹம் அஹம் ப்ரஹஸ்பதி கண்வகா மைத்ரேயா யவநாதயா. நாரதர் வாமதேவர் அத்ரி அபிதா அருணன் அகம் அப்படின்னு இவர் சுக்கர் தன்னை சொல்லிக்கிறேன். ப்ரஹஸ்பதி கண்வகா இப்படி இத்தனை மகர்ஷிகளோட சேர்ந்து போறாளாம். இவெல்லாம் போயிட்டே இருக்கே வழியெல்லாம் பாக்குறாளாம். பார்க்க வந்தே வா பாக்குறவாள்லாம் கண்ணன் எழுந்துள்ளது, கண்ணன் எழுந்துள்ளதுன்னு கண்ணனிடத்துல ஒரு பெரிய பக்தி. அவளுக்கு அர்த்தம் பாத்தியம் ஆட்டமலை எல்லாம் கண்ணனுக்கு சமர்ப்பிச்சு ஆகையால ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒவ்வொருத்தரும் பெரிய உபச்சாரம் பண்றாளாம். அன்யேச தன்முக சரோஜ முதார ஹஹச ஸ்னிக்தே க்ஷணம் நிருப பபுஹு ரிஷிபிஹி நிருணார்ண்யாஹ நிருணார்யஹ ஆனர்த்த தன்வ குருஜாங்கல வங்கமத்யாஹ பஞ்சால குந்தி முதுகேயக கோசலார்ணாஹ. இந்த தேசத்துல இருக்கிறவள் எல்லாம் கண்ணனை பாக்குறான், பாக்குறாங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறான். அவருடைய ஒரு சிரிப்பும் புன்சிரிப்பும் அந்த பார்வையினாலேயும் அதுவே பெரிய அமிர்தபானம் பண்ற மாதிரி அப்படி அவளை பாக்குறான். இப்படி பெருமாள் அவ மொத்த பேரையும் தன்னுடைய கட்டாட்சத்தினால நஷ்ட தமிஸ்திர திருக்யான, அதாவது அவளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்தகாரம் அஜ்ஞானமாகிற அந்தகாரத்தை போக்கடிச்சு கஷேமம் மூணு லோகத்துல இருக்கவளுக்கும் கஷேமத்தை உண்டு பண்ணிட்டு அங்கேருந்து ஒவ்வொருடைய போனா இப்படி வரைச்சே இங்க மிதிலாப்பட்டினத்தை நோக்கி வந்துட்டேர் வந்துருக்கேர் அப்படின்றத தெரிஞ்சுட்டேரா. தேச்சிதம் பிராப்தமா கன்யா பௌரஜான பதான் அபீஜு மோதிதாஹாஹாம். இப்படி கண்ணன் வரையர் கண்ண வரையர்னு தெரிஞ்சுட்டவொடனே மொத்த பேரும் ஓடி வந்து அந்த ஜனத்துல இருந்துட்டு இருக்கிறவா, மொத்த பேரும் ஓடி வந்து அவெல்லாம் கை கூப்பி வரவேற்று இது பண்றதாம். ஒரே சமயத்துல சிறுத்தேவர் பகவலாஸ்வரம் ரெண்டு பேரும் வந்து நிக்கிறானோ, ராஜாவும் வந்து நிக்கிறேன், அந்த லோகத்துல இருக்க அதே ஊர்ல இருந்துட்டு இருக்கிற நிச்சயம் வம்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்துட்டு இருக்கிற சிறுத்தேவரும் வந்து நிக்கிறேன், பகவலாஸ்வரனும் வந்து நிக்கிறானோ. உபயோ அபிஷத்கேகம் உபாபியாம் ததலக்ஷேதா. ரெண்டு பேரும் வந்து காலில் விழுத்து சேவிக்கிறார், சேவிச்சுட்டு ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்றாளாம். இவாளுக்காக இவா ரெண்டு பேரும் நினைச்சுட்டு இருக்கா, ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு இருக்கா, தனக்கோசரம் கண்ணன் வந்திருக்கேன், தனக்காக கண்ணன் வந்திருக்கேன் நினைச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ராஜாவும் கூப்பிடுறான், உம்மா மந்திரிமா உம்மோட கூட இருக்கிற மகர்ஷிகளோடு கூட தேவர் அவசியம் அங்காத்துக்கு எழுந்துள்ளணும் அப்படின்னு அரண்மனைக்கு எழுந்துள்ளணும்னு ராஜா கூப்பிடுற. இவர் ஒண்ணுமே இல்லாதவராக இருந்திருக்கிற சுத்ததேவரும் நானும் உம்மா ஆராதிக்கணும்னு நினைக்கிறேன், அடியனுடைய குடிசைக்கு எழுந்துடணும்னு சொல்லி சொல்ற. சொன்ன உடனே ஆஹா வரேன்னு சொல்லிட்டேன், சரி நீங்க போயிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேராத்துலயும் பெருமாள் கண்ணன் வந்திருக்காராம். ஒரே சமயத்துல ராஜாவனுடைய அரண்மனையிலயும் இருக்க சிறுத்ததேவருடைய குடிலையும் இருந்துட்டு இருக்காராம். ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சிரோதமா, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இவர் நினைச்சிட்டு இருக்கேன் தங்காத்துக்கு தான் வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன், ராஜா நினைச்சிட்டு இருக்கான் தன்னுடைய அரண்மனைக்கு தான் வந்துதான் நினைச்சிட்டு இருக்கான். சிரோதமா பிரசதான் தூரன் ஜனகானே அமிதே சுவாசனாகிரேஷு சுகாலி நான் மகாயசா. அவ எல்லாம் அந்த மகர்ஷிகள்லாம் கூட வந்திருக்கான், அவ எல்லாரையும் உட்காந்து வச்சு அவளுக்கு எல்லாம் ராஜா இருக்கிறதுனால அவளுக்கு எப்படி எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணணுமோ அப்படி பிரமாதமான உபச்சாரம் பண்ற அந்த கண்ணனை எழுந்துள்ள பண்ணி தங்க சட்டில கண்ணனுடைய திருவடியை இருக்கும்படியாக பண்ணி தன்னுடைய ராஜ பத்னியை கொண்டு ராஜ மகிழ்ச்சியை கொண்டு தங்க சொம்பால தீர்த்தம் சேர்த்து அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து அந்த திருவடி தீர்த்தத்தை தானும் தன்னை புரோட்சிச்சுண்டு தன்னுடைய மகிழ்ச்சி புத்திரர்கள் சேவகர்கள் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேர் தலையிலையும் அந்த கண்ணனுடைய திருவடி தீர்த்தத்தை பாதாவங்ககதோ விஷ்ணு சம்ஸ்பிருஷன் தனகைர் முதஹாம் அந்த தீர்த்தத்தை புரோஷிச்சு அந்த திருவடியை குடிச்சு விடுறதா. இப்படி பிரமாதமா நடக்கிறது. அப்ப பகுலாட்சம் சொல்ற பவான் ஹி சர்வபூதானாம் ஆத்மா சாட்சி ஸ்வத்ரிக் விபோ அத்யனஸ்வத்பாதனாம் போஜம் ஸ்மரதாம் தர்சனங்கதா. நீர்தான் லோகத்துல எல்லாருக்கும் பிரபுவாக இருந்துட்டு இருக்கேன், உம்முடைய திருவடியே நான் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட உம்முடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்கிற இந்த தாசனுக்கு இன்னைக்கு பிரத்யக்ஷத்துல சேவை சாச்சு, இதை காட்டிலும் வேற என்ன இருக்கு. கிண்ணுத்துவருணம் போஜம் ஏபம் வித்தி திருஜே புவானை நிஷ்கிஞ்சனாம் சாந்தானாம் முனிநாம் யஸ்வபாத்மதமா. நிஷ்கிஞ்சன அகிஞ்சனாக இருந்திருக்கிறவர்களுக்கு சாந்தாவாக இருக்கிறவர்களுக்கு மருதிகளுக்கு எல்லாம் இதுதான் உங்களுடைய திருவடிதான் தனமாக இருந்திருக்கு. இப்படி எங்களுக்காக நீ தேவி குண்டத்தில இருந்து அவதரித்து அனுகிரகம் பண்றதுக்காக எழுந்திருந்திருக்கேன் அப்படின்னு இஷ்யுபா மந்திரிதோ ராஜா பகவான் லோக பாவன. இப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற அதே சமயத்துல சிறுததேவர் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ருதேவோச்சிதம் பிராப்தம் சுகிருகம் ஜனகோ யதா நத்வா முனீஷ சம்ஹிஷ்டோ துன்பன் பாசோ நனந்த. இங்க பாக்குறேன் ஸ்ருதேவருடைய ஆத்துல பெருமாளை இருந்திருக்கு. சுகிருகம் ஜனகோ யதா பையன் வெளியூர்ல இருந்தாருனாக்க அப்ப அந்த அப்பா எல்லாம் கிராமத்தோடயே இருப்பேன். எப்ப ஏன்னா ஒரு வாட்டி பையனாத்துக்கு பையன் இருக்கிற ஊர்ல தாங்களும் போகணும்னு போனா பையனாத்துக்கு போனாக்க அப்பாவை பையன் எப்படி உபச்சரிப்பானோ அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணிடறான் திருத்ததேவ. திருணபீடபிரதீஷ்வேதானே ஆனீதேஷு உபவேஷ்யதஹ ஸ்வாகதேன அபிவந்தியாங்கிரீமே சபாவியோவனி ஜெயமுதான். அவரோன பகுலா சொல்வனா ராஜா, ராஜாவா இருக்கிறவ பெரிய ஆசனம் தங்க சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு தங்க தட்டல கண்ணனுடைய திருவடியோ இது பண்ணி அந்த மாதிரி அவருக்கு பெரிய உபச்சாரம் பண்ண. இவர்கிட்ட என்ன இருந்திருக்கு, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. தர்பத்துல ஒரு ஆசனம் திருணபீட பிருதி ஸ்வேதா நானி தேசுபேசான் அதுல கொண்டு போய் அவரை உட்காந்து வச்சாரா. அங்கேயே ஒரு குர்சி மாதிரி ஒண்ணு இருந்துட்டு இருக்கான், அதுல உட்காந்து வச்சு சுவாகத்தை அபிவந்தியா அங்கிரீனே அவருக்கு சுவாகத்தம் சொல்லி அவர் திருவுடைய பிடிச்சு விழுந்து சேவிச்சு அவர் ஒரே ஒரு சந்தோஷம். சதம்பத மகாபாக ஆத்மானம் சுகிருகான் ஸ்வயம் அவருடைய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து அந்த திருவடி தீர்த்தத்தினால தானும் அதை புரோட்சணம் பண்ணிட்டு சுகிருகான் தன்னுடைய வீடு தன்னை சேர்ந்தவாழ் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் ஸ்னபயான் சேர்க்கிற உத்தரகோ லப்த சர்வ மனோரதா. இந்த திருவடி தீர்த்தத்துக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் நான் காத்திருந்தேன், எனக்கு இந்த பாக்கியம் கற்றுட்டு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு. பலார்கணோ சீர சிவா மிருதாம்புபிஹி மிருதா சுரத்யா துளசி குஷாம்புஜைஹி ஆராதயாமாச யதோபபன்னயா சபர்யயா தத்வ விவர்தனாந்ததா. அவரிடத்துல என்ன இருந்துருக்கு, விசேஷமா பட்சணம் இல்லாம இருக்கு, ஒண்ணும் இல்லை. அவரிடத்துல இருக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகள் அது ஏதோ அப்ப இவருக்கோசரம் செய்வதுதான் தீர்த்தம். அந்த தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான தீர்த்தங்கள், இதோட ரொம்ப வாசனையோட இருக்கு. துளசி இதெல்லாம் இவைகள் எல்லாம் கொண்டு ஆராதிக்கிறாராம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சதி என்பதாக சொல்லிவிட்டார். நீ கொடுக்கிற பச்சையை நோக்குவதில்லை, எப்படி கொடுக்கிறேன்றதுதான் பாக்குறேன். யோமே பக்தியா பிரயட்சத்தின்னு அங்க ராஜாவா இருந்து பகுலாஸ்வரம் எவ்வளவோ விஷயம் எவ்வளவோ இதை கொடுத்தாலும் கூட ஒண்ணுமே இல்லாதவராக இருந்திருக்கிற ஸ்ருததேவருக்கும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஏதோ ஒரு துளசி தளம் கொடுக்குறேன், புஷ்பத்தை கொடுக்குறேன், ஏதோ பழங்கள் கொடுக்குறேன், இது மொத்தம் பக்தியாக பதம் பக்தி உபகிருத்தம். இந்த பக்தியினால பிரயத்தே பிரயத்தோ பூத்வா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அதை அங்கீகரிக்கிறேன்னு பெருமாள் சொல்றேன். இப்ப இவர் கொடுக்கறத மொத்தத்தையும் அப்படியே அங்கீகரிக்கிறேனா. சதர்க்கயாமாச குதோ மமான் பூசு கிருஹாந்த கூபே பதிதஸ்ய சங்கமஹாம் எஸ் சர்வதீர்த்தாஸ்வத பாதரேணு புஹி கிருஷ்ணேன சாத்ம நிகேத பூசுரை. எத்தனை கங்கையில போய் தீர்த்தம் ஆடினாலும் கூட எத்தனை தீர்த்தம் எத்தனை சங்கமத்துக்கு போனாலும் சரி எத்தனை சின்ன தீர்த்தம் கங்கை யமுனே இவமே கங்கை யமுனே சரஸ்வதி சுதாமருமையானெல்லாம் இப்படி எத்தனையோ இதுல தீர்த்தம் ஆடினா கூட கண்ணனுடைய திருவடி தீர்த்தத்துக்கு சமானமாக எதுவுமே ஆகுது. அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடி தீர்த்தத்தை அதை நாம பெற்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு என்பதாக இப்ப தங்காலத்துல எழுந்தல் இருக்கிற கண்ணனுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக விபச்சாரம் பண்ணேரா. அப்போ கிருத்ததேவர் சொல்றேரா, சோத்யனோ தர்சனம் பிராப்தா பரஸ்பரம் பூருஷா யஹிதம் சக்தி பிகி சிரேஷ்டா பிரவிஷ்டோன்வ ஆத்மதஸ்தயா. நான் வந்து மீதி பேர் மாதிரி நான் கண்ணனை பார்க்கல, இந்த கண்ணனை சாட்சாத் பரமபுருஷனாக தான் பாக்கிறது. மூணு லோகத்தையும் சிருஷ்டிக்கிற சாட்சாத் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக தன்னுடைய கிரகத்துக்கு எழுந்துள்ள எழுந்திருக்கவர். ஆகையால திருஷ்டா லோகம் பரம் சுவாத்மம் அனுவிஷாம பாசத்தை அப்படி இருந்திருக்கிற கண்ணன், நீங்க அங்க அந்த எம்பெருமான் கண்ணனாக நம்மளுடைய இதுல எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நானு நமோஸ்ததே தியாத்மவிதாம் பராத்மனே யுக்தாத்மனாம் ஆத்ம விபக்தேன்னு இதோடு கூட வந்திருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் பிரணாமம் பண்ற இவெல்லாம் கண்ணன் யாருன்னு தெரிஞ்சின்றவா. அத்தியாத்மம் வித்து தன்னுடைய ஆத்மா எம்பெருமா ஆத்மா சேஷபூதமாக இருக்கு, ஆத்மா சுதந்திரம் இல்லை, தேகமே ஆத்மா இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சின்றவா, அவளுக்கும் பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேனா. இப்படி ததுத்த மித்தியம் உபாச்சாரிய பகவான் பிரமதாத்திகரான் கிரகித்வா பாணினா பாணின் பிரகசம் சமுவாச்சக. அவரை வந்து கிரகித்வா பாணினா பாணின்னு அந்த தோல் மேல தோல் போட்டுண்டு கையில கையை பிடிச்சுண்டு பிரம்மத்தை அனுகிரகாத்தாய சம்பிராந்தான் மித்தியமோன் புனியமன் உண்மோக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் இத்தனை மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா. சந்திரந்தி மயான் லோகான் புலந்தகா பாதரேடுத்தீங்க. இப்ப நான் இவெல்லாம் இந்த லோகம் மொத்தம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, இவா சொல்றதுல சஞ்சாரம் பண்றது அவளுடைய திருவடி தூவிகளால லோகம் மொத்தத்தையும் பரிசுத்தமாக்கின்னு இருக்கா. பாகவதாளுடைய திருவடி ஸ்பர்சம் இருந்துட்டு இருக்க இது பூமிக்கே பரிசுத்தியை கொடுக்கக்கூடியது. ஆகையால இவாளெல்லாம் பாகவதால ஆராதித்தாலே போறோம், என்ன ஆராதிக்கணும்ன்றது கிடையாது. இப்ப எல்லா சமயத்திலயுமா பெருமாள் அவதாரத்துல திருஷ்டியில திருஷ்டி பத்தமா ஆவே, ஆகையால பாகவதால் எல்லா சமயத்திலயும் இருந்துட்டு இருப்பா. ஆகையால அந்த பாகவத ஆராதனம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, இந்த காரியத்தை நீர் அவசியம் பண்ணின்றோம்னு சொல்லி சொல்றா. இதே மாதிரிதான் ராஜாவினிடத்திலயும் அதே வார்த்தையை சொல்றேன். இப்படி பெருமாளை பொறுத்த வரைக்கும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சொல்லியந்தான், ரெண்டு பேரிடத்திலையும் சமானமான ஒரு பிரீத்திய காண்பிக்கிறவர் என்பதை இது மூலமாக வெளிப்படுத்தினர். இப்படி அண்ணனுடைய ஆஸ்திரித வாத்சல்யத்தை இந்த அத்தியாயத்துல 66வது அத்தியாயத்துல அற்புதமாக வெளிப்படுத்தினர். அதே மாதிரி அந்த சுபத்ரையும் கண்ணனிடத்துல தமையனாக இருந்தாலும் ஒரு தாம் விரும்புறது நீர்தான் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற, அவர் நடக்கிறத அவ விரும்புறத பண்ணி வைக்கிறேன். இப்படியெல்லாம் கண்ணன் ஆசிரித்தாளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் தனக்கு ஸ்வரூபம்னு பெருமாள் நினைக்கிறேன். இது வந்து நாம்களும் அந்த கண்ணனுடைய திருவடியை பற்றி சகல க்ஷேமங்களையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த